श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत्. अज्ञानवारिधिमपाय धुरन्धरं माम् आज्ञाविभञ्जनमकिञ्चन सार्वभौमम् विन्दन् भवान् विबुधनाथ समस्तवेदी. किं नाम पात्रमपरम् मनुते कृपायाः. श्रीदेवनायक पञ्चाशत् 49वां पद्यम். இந்த பத்தியத்தில் நம்ம ஒன்று விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது 48வது பத்தியம் பிரகாரம் சுவாமி பரசமர்ப்பணம் பண்ணுற பாவனையை காட்டினார். எப்படி ஒரு திருடன் ராஜாவிற்கு சொந்தமான ஒரு வஸ்து நூபுரத்தை திருடிட்டு போய் விற்கவும் முடியாமல் வச்சுக்கவும் முடியாமல் மறுபடியும் கொண்டு வந்து ராஜாவிடமே சமர்ப்பிப்பானோ அது மாதிரி தன்னுடைய ஆத்மாவை அல்லது ஆத்ம ரக்ஷண பரத்தை சமர்ப்பணம் செய்கிறேன்னு விஜயாபனம் பண்ணார். இப்போ பெருமாள் ஒரு நிமிஷம் யோசிக்கிற மாதிரி பாவிச்சுக்கலாம். இவருக்கு ரக்ஷணம் கொடுக்கலாமா வேணாமா, அபயம் கொடுக்கலாமா வேணாமான்னு. அந்த க்ஷணத்தில் சுவாமி மேலும் தன்னுடைய கேஸ்க்காக வாதாடுற மாதிரி இந்த பத்தியமானது இருக்கு. இதே சென்டிமெண்ட் நம்ம வரதராஜ பஞ்சகத்தில் அனுபவித்தோம். அங்கேயும் 34, 35 பத்தியங்கள்லாம், இன்னும் சில பத்தியங்கள்லாம், உதாரணத்துக்கு 34 தன்னுடைய அந்த நெய்ச்ச பாவத்தை ஆக்கிஞ்சனத்தை இன்னும் வெளிப்படுத்துறார். அஜ்ஞாத நிர்கமமநாகமவேதி நம்மாம் அந்தம் ந கிஞ்சித் அவலம்ப நமஷ்ணுவானம் அப்படின்னு அந்த பூர்வார்த்தமானது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதே சென்டிமெண்ட் தயாசதகத்தில் அவிதீத நிஜ யோக க்ஷேமம் ஆத்மான பிக்ஞம் குணலவரஹிதம் மாம் கோப்து காமாதயேத்வம் அப்படின்னு சாதிச்சார் 32வது பத்தியத்தில். அதற்கு மேலே அகமஸ்மி பராத சக்கரவர்த்தியெல்லாம் கூட நிறைய பத்தியங்கள் சுவாமி சாதிச்சிருக்கார் இதே ரீதியில். இது மறுபடியும் நமக்கு பூர்வர்களுடைய கருத்தியை ஸ்மரிக்க வைக்கிறது. நிமஜ்ஜதோனந்த பவார்ணவாந்தஹ சிராயமே கூலமிவாசி லப்தஹ த்வயாபி லப்தம் பகவன் இதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹ அப்படிங்கிற 24வது பத்தியம் ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்து. அங்கே அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த பாத்திர சப்தமும் கிருபாயாக சுவாமி இங்கே பிரயோகம் இருக்கார். அங்கே தயாயாகான் இருக்கு. பாத்திரம் அப்புறம் மனுத்தே கிருபாயாக. அங்கே என்னை விட்டால் உன்னோட தயைக்கு ஒரு உத்தமமான பாத்திரம் வேற ஒன்று கிடைக்காது, உன் தயையை காட்டுவதற்கு நாங்கள் ஆள வந்தார் சார். இங்கே சுவாமி அதே ரீதியில் என்னை விட நீ வேற யாராவது தகுதி உள்ளன்னு நினைக்கிறியோ அது முடியாது. ஏன்னா நான் தான் இப்படிப்பட்ட விருதுகளை பெற்றவன் சாதிக்கிறார் துரந்தரகன்னு சொல்லிக்கிறார். நம்ம இந்த காலத்தில் பார்க்குறோம் தேசிக தர்சன பிரசார துரந்தரகன்னா விருதுகள்லாம் கொடுக்குறார். அப்படி தன்னை தாழ்த்திக்கிறார். அஜ்ஞான வாரிதி அபாய துரந்தரம்னு சொல்லிக்கிறார். அப்படிப்பட்ட என்னை விபூதநாதா என்னை தவிர நீ வேற ஒருவரை என்னை விட்டு வேற ஒருவரை நீ உன்னுடைய தயைக்கு பாத்திரமாக நினைக்கின்றாயோ அல்லது ஏன் நினைக்கின்றாயன்ற ரீதியில் இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார் விபூதநாத. இதுதான் இந்த பத்தியத்திலையும் சம்போதன பதம். கிம் நாம மனுதே அப்படின்னு கிரியாபதம் சாதிக்கிறார். கிம் நாம மனுதே, கிம் நாம அப்படின்லாம் ஒரு கேள்வி, அது ஒரு ஸ்டைல், அந்த கேட்கிற விதம் அது. மனுதே மனுதேன்னு சொன்னால் எண்ணுகிறாயின்னு தாத்பரியம். மனுன்ற தாத்து அது, மனுஷே மனுதே நினைக்கிறாய் அப்படின்னு அர்த்தமாகுது. பவான் கின் நாம மனுதே, பவான் பவான் சப்தமானது மத்தியம புருஷ விவகாரமாக இருந்தால் கூட சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பிரதம புருஷ தாத்து கிரியாபதம் எடுத்துக்க முடியும். நீங்கள்னு மரியாதையாக சொன்னால் கூட சம்ஸ்கிருதத்தில் பவான் கச்சதின்னு சொல்லலாம். பவான் பஷ்யதி, துவம் பஷ்யசி, பவான் பஷ்யதி, நீ பார்க்கிறாய், நீங்கள் பார்க்கிறீர்கள்னு சொல்ல வேண்டியிருக்க நீங்கள் பார்க்கின்றார்ன்ற மாதிரி தமிழ் அப்படி அர்த்தம் லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஆனால் பகவத் சப்தத்துக்கு பிரதம புருஷத்தினுடைய கிரியாபதம் தான் போட்டுக்கணும். அதனால் நீங்கள் மனுஷே துவம் மனுஷேன்னு சொல்கிறது போல பவான் கிம் நாம மனுதே ஏன் நினைக்கின்றான்னு கேட்குறார். என்ன நினைக்கின்றாய்? கிருபாயாக அப்பரம் பாத்திரம், மாம் மாம் தவ கிருபாயாக அப்பரம் பாத்திரம், என்னை அடைந்தும் விந்தன்னு சொல்லும் போட்டுக்கார். விந்தன்னா அடைதல், விந்ததே வித்யா விந்ததே அமிர்தம்லாம் இருக்கு. மாம் விந்தன்னு என்னை அடைந்து சமஸ்தவேதி பவான், சமஸ்தவேதின்னு சொன்ன அனைத்தையும் அறிந்த நீர், கிருபாயாக அப்பரம் பாத்திரம் கிம் நாம மனுதே, கிருபாயாகன்னு சொன்னால் ஷஷ்டிய பக்தி ஏகவச்சனம், உன் கருணைக்கு உன்னுடைய கிருப்பைக்கு அப்பரம் பாத்திரம். அப்பரம் பாத்திரம் சொன்னால் வேறு ஒருத்தனை தான், வேறு ஒருத்தனை எனக்கு வெளில சூஸ் பண்ண நினைக்கிறியா அப்படின்னு இங்கே தாத்பரியம். அப்பரம்னு சொன்னால் வேறு ஒன்று. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக தயா சதகத்தில் 29வது பத்தியம், மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே மித தோஷான் இதரான் விசின்வதி த்வம் அபராத கணைரபூர்ண குக்ஷிஹி கமல காந்ததயே கதம் பவித்ரி. அந்த பத்தியத்தில் மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே, எல்லாருக்கும் முதல் நான் இருந்து இருக்கேன், முதல்ல நிற்கக்கூடிய என்ன விட்டுட்டு நீ மித தோஷான் குறைஞ்ச குற்றங்களை பண்ணினவாளை போய் நீ உன் தயையை காமிச்சுட்டு தகுமான்னு கேட்குற மாதிரி அமைஞ்ச அந்த பத்தியம் கிட்டத்தட்ட இதே தீம் தான். அதுக்காக அடியனத்தை விஜயாபனம் பண்ணேன். நான் எப்படிப்பட்டவன்றதுக்காக சாதிக்கிறார், அஜ்ஞான வாரிதியம், அஜ்ஞானத்துக்கு ஒரு பெரிய கடல், நான் தான் ஒரே இருப்பிடம், பெரிய ஆசிரியம் நான் தான் வாரிதியம். இது மாம்க்கு விசேஷம், வித்யாபக்தி ஏகவசனம். அதற்கு மேலே அபாய துரந்தரம், அபாயம்னா பாப்பம், பாப்பங்களை செய்கிறதுல முதல்ல நின்றுருக்கேன் நான் தான். கிவன் எனி ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஐ ஈவன் கோ டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு கமிட் அ சின், அப்படிப்பட்ட நான். அப்புறம் ஆக்ஞா விபஞ்சனம், உன்னுடைய கட்டளையை மீறுபவன், ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யா எஸ்தம் உல்லங்கத்தைன்னு ஒரு வச்சனம் சுவாமியை காண்பிக்கிறார். வைஷ்ணவோபி அப்படின்னு வைஷ்ணவா இருந்தா கூட எனக்கு அவன் ஒரு துரோகின்ற மாதிரி பகவான் சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆக்ஞா விபஞ்சனம், உன் கட்டளையை மீறுபவனாக இருக்கக்கூடிய நான், அகிஞ்சன சார்வபௌமம், இங்கே இப்போதான் சாதிச்சார். முந்தின பத்தியத்தில் பார்த்தோம், அதாவது 47வது பத்தியத்தில் நிஷ்கிஞ்சனத்வ தனிதான் சாதிச்சார். அதையே இங்கே அந்த அகிஞ்சன சார்வபௌமம், அகிஞ்சனன் அகிஞ்சனா கை முதல் இல்லாதவர்கள், வேறு வழி இல்லாத கதி இல்லாதவர்கள், அவர்களுக்குள்ள சார்வபௌமகான்னு நான் தான் ஒரு எம்பரர் மாதிரி இருந்துட்டுருக்கேன், முதல்ல நின்றுருக்கேன். அப்படிப்பட்ட மாம் விந்தன் அபி, என்னை அடைந்தும் சமஸ்த வேதி அனைத்தையும் அறிந்தவர் நீர், என்ன என்ன மட்டும் தெரிஞ்சுன்னில்லை, இவர் எல்லாரையும் தெரிஞ்சுட்டு இருக்கார், மிச்ச பேர் தெரிஞ்சுட்டு இருக்கார், நான் தான் ஃபஸ்ட்டு தீர்மானம் ஆயிடுத்து. அப்படி இருந்தும் பகவான் கிருபாயாக அப்புறம் பாத்திரம் என்ன மனுதே, என்னை வந்து தகுதி என்ன தவிர இன்னொருத்தர் தகுதி உள்ளன்னு நினைக்கிறதே நியாயமான ரீதியில் கேட்கிறார். விபுதநாத அஜ்ஞான வாரிதிம் அபாய துரந்தரம் ஆக்ஞா விபஞ்சனம் அகிஞ்சன சார்வபௌமம் மாம் விந்தன்னு சமஸ்தவேதி பவான் கிருபாயாக அபரம் பாத்திரம் கிம் நாம மனுத்தேன்னு அண்மயமானது போகிறது. விபுதநாத தேவநாதனே அஜ்ஞான வாரிதிம், அஜ்ஞானத்துக்கு கடல் மாதிரி ஒரே ஆசிரியமாக இருக்கக்கூடிய என்னை, எல்லாம் மாம்க்கு விசேஷனம். அபாய துரந்தரம், பாபங்கள் செய்வதில் முதல்ல நிற்கக்கூடிய என்னை, ஆக்ஞாவி பஞ்சனம், உன் கட்டளையை மீறுவதையே ஒரு காரியம் கர்த்தவியமாக உடைய இருக்கக்கூடிய என்னை, அகிஞ்சன சார்வபௌமம் அகிஞ்சன நிதின்னு போட்டிருந்தார். இங்கே கை முதல் இல்லாதவர்களுக்கு நான் தலைவனாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட மாம் விந்தன்னு, விந்தன்னு சத்துப்பிரத்தையும் அடைந்த பிறகும் அப்படின்னு அர்த்தம், அடைந்தும் அப்படின்னு அர்த்தம் வந்ததுல, என்னை அடைந்தும் சமஸ்தவேதி, சமஸ்தவேதினா அனைத்தையும் அறிந்த, சமஸ்தவேதின்றது பவானுக்கு விசேஷனம், அனைத்தையும் அறிந்த நீர், கிருபாயாக அப்புறம் பாத்திரம் உன்னுடைய கருணைக்கு வேறு ஒருத்தரை தகுதியாக நினைப்பது எம் நாம மனுத்து ஏன் அப்படி நினைக்க வேண்டும்னு அழகா இந்த 49வது பத்தியத்தை அமைச்சிருக்கார் சுவாமி தேவநாயக பஞ்சாசக்தி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.